கட்டி வந்த பொண்ணு கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு கண்ணு அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி மொத்தம் தரியா ஒதுங்கும் பொழுது புத்திக்குள்ள அரிக்குது நெத்திக்குள்ள துடிக்குது வெளமொழி வெளிய தெரிய கள்ள மொழி முழிக்கும் பொழுது என்ன சிறு அடங்குது இறக்கோல நடங்குது சின்ன சின்ன பையும் பேசுற சில்லுன்னுதான் சூடும் ஏத்துற இறங்கி இறங்கி நெஞ்சுக்குள்ள உறங்கி உறங்கி என்ன சுர வருகிற என்ன செய்ய நினைக்கிற வச்ச கண்ணு தலைமுறை ஆனந்தம் வளர்பிறதா நாம குட்டின்னு பருமுறை